You know what? Guess who's back? We back, baby. We back. Penebar, udah mutam ta, benda pakem ba, benda yang itu dapat, benda bocah mutam boduma, yang lelak cah mutam benduma. Yang nampak rasa lemah, yang nenjam turik itu. Bunai nenek tidak kayu gay pedik tidak mana sedut turik itu. Bunai dan, bayi tiang pedik itu, bayi tiang pati tidak. Yang nai ni kunci tak tu par, benne yang dan bola gam ni dan. Nana dan nelayan posisi kerap apa bunai yang nak cepat kebunden kita dibiar ke adil muda muda tanda kita mesti jatuh bay. Bin mi bin mana tidak dal dan kunci tidak boleh nak rumbi tidak kundi dapat bunai buat tanggal gitu pin kita tiri kita tan manjat tu kunci tan dan kita apa. Yang nai pata lepot tu meja yang ramjan manggal minum piran tu nai sendi dibin. Yang nai pakai menpoga dan nenjam dan tangga dia bulan gayil bunai tangi dibin. பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா Yendan kanai par, bulle lacham benila. Yendan kanjal yenai kanda dum lachangal kodi yai maridama adi kona dum pogatum kayangal lara dum gepo dum naru nai kanna vipar kai. Asaygal bandi dum manan dum tandi dum minri mudal yenda patte nike kai. Mukatil liru ko siripe, ana bundu kul yenna timorape. Adi yaga din naru dum mukatil teri yugi tu tayenno da karite. Yenna tani yuma par kai, asaygal bandi yenna ta kai. Mitum naru nai ya par kai. காதல் வந்து நெஞ்சம் மலர்ந்ததே உலகம் மறந்ததே அடி உன்னால் புதிதாய் பிறந்ததே அடையே இப்படி நிகழ்ந்ததே ஆயிருபுயிர் ஒன்றாய் கடந்ததே அடியே இப்போ என் சிறிதாய் இதயம் சட்டென நீ பறித்தாய்